ஸ்ரீமதே சிவராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகுலபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாச்சாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதாஸ்ருதி ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முன மத்திய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரி யுகளம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்தி சார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரி ரேணு பரகாலேதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாத்துங்கஸ்தனகிரிதடீசுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே போதா தஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே சொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இரண்டாவது பாசுரம் இன்னைக்கு வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த இரண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு முதல்ல பூலோகத்தோட சிறப்ப சொல்றா உதயாண்டவர். ஆழ்வார்கள் பொதுவா இனி பிறவி ஆண் வேண்டேன் ஆதலால் பிறவி வேண்டேன் இந்த மாதிரி தான் நிறைய நம்ம பாசுரங்கள் கேட்டிருப்போம். ஆனா அதுக்கு மாற ஆண்டாள் பூலோகத்தை கொண்டாடுறான். இன்ன பிற ஆழ்வார்களும் பூலோகத்தை கொண்டாடின ஆழ்வார்களும் உண்டு. என்ன பச்சை மாமலை போல்மேனி பழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தே என்னும் மிச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன்னு அர்ச்சையில ஈடுபட்ட ஆழ்வார்களும் உண்டு. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் கூட சாதிச்சிருக்க. அந்த ரீதியில இங்க வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு இந்த பூலோகமானது ரொம்ப ஒசத்தி. ஏன்னா இங்கதான் திவ்ய தேசங்கள் இருக்கு, அர்ச்சை உண்டு. ஆக இங்க எப்பவுமே எல்லாத்தையும் விடக்கூட தன்னை ஆயர் பெண்ணா நினைக்கிற இந்த சமயத்துல விபவத்துல கிருஷ்ணன் இருக்கிறதாவே நினைக்கிற ஆண்டாளுக்கு பெருமாள் இருக்கக்கூடிய இந்த பூலோகம்தான் இப்ப நிச்சயமாவே ஒசத்தி அப்படிங்கறதுனால வையத்தில் வாழ்கின்றவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வாழறது அப்படின்னா வெறும நம்ம மாதிரி வாழற வாழ்க்கை இல்ல, பக்தி, அதுவும் கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணனோட நினைவிலேயே வாழறதுதான் வாழ்க்கை அப்படிங்கறதுனால வையத்து வாழ்வீர்கள். இந்த வையத்துல வாழறவர்களேன்னு சொல்லும் போது அதுல அந்த அவளோட வாத்சல்யம் அவளோட தாய்மையானது நமக்கு புரியறது. நாமும் நம் பாவைக்கு, நாம் எல்லாருமா சேர்ந்து இந்த பாவை நோன்புக்கு அப்படின்னு பொருள். நம் பாவைக்கு நீ ஏன் சொன்னா, நாமும் பாவைக்கு செய்யும் கிரீசைகள்னு சொன்னாலே அந்த அர்த்தம் வருதே, நாமும் நம் பாவைக்கு நீ ஏன் சொல்லணும் அப்படின்னா இங்க குரங்கு குட்டி நியாயத்தை நினைப்பதுங்கிற அர்த்தத்துல, அதாவது குரங்கு குட்டி தான் தன்னோட தாய பத்திரமா புடிச்சுக்கும், அது வந்து அந்த குரங்கு குட்டியோட பிரயத்னத்துலதான் அது இருக்கும். பூனைக்குட்டிக்கு அது கிடையாது. பூனைக்குட்டிய பூனையானது வாயால கவிண்டு இருக்கும். இங்க நம்ம வந்து பெருமாளை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா பெருமாள் நம்ம நோக்கி 10 அடி ஓடி வருவான்னு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம பக்கத்திலேருந்து நாமளும் எதான பிரயத்னப்படணும் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகவும் நாமும் நம் பாவைக்கு அப்படின்னா. அதனால இங்க நம்மளோட பிரயத்னமானது முக்கியம். ஒரு பிரபத்தி அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட பிரயத்னத்துலதான் அது முதல்ல ஆரம்பிக்கிறது. நம்ம அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்ற வார்த்தையாதான் நாமும் நம் பாவைக்கு அப்படின்னு சாய்ச்சிருக்கோம். செய்யும் கிரீசைகள் கேளீரோ, செய்ய வேண்டிய அல்லது கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்கோ அப்படின்னு சொல்றேன். இந்த கேளீரோ அப்படின்ற பதம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பதம். ஏன்னா பக்தியில நவவிதமான பக்தி உண்டுன்னு பிரகலாதன் சாய்க்கிற. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு, ஸ்மரணம் பாத சேவனம், அர்ச்சனம் வந்தனம் தாசியம், சத்தியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு. அதுல முதல்ல எது வருதுன்னா ஸ்ரவணம். பெருமாளை பத்தி நிறைய விஷயங்களை கேட்கறது, பெருமாளை பத்தின விஷயங்கள் கேட்கறது, பெருமாள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேட்கறது, பெருமாள் பாகவதர்களோட விஷயங்களை கேட்கறது, ஆழ்வார் ஆச்சாரியர்கள் விஷயங்களை கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதுனாலயும் நம்மாழ்வாரே சாய்ச்சிருக்கார். புவியும் இருவிசும்பும் நின்னகத்தை நீ என் செவியின் வழியின் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அப்படிங்கிற. அதாவது செவி வழி புகுந்து, காது வழியா அவர் நிறைய விஷயங்கள் கேட்டதுனால நீ என்னுள் புகுந்தாய் அப்படிங்கிற. ருக்மணி பிராட்டி கூட கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு அந்த கடிதம் எழுதி அனுப்பும் போது ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரகான்னா, பெருமாளோட குணங்களை பத்தி கேட்டுதான் ஆசைப்பட்டா. அது வரைக்கும் அவன் கிருஷ்ணனை பார்த்ததே கிடையாது. ஆக பெருமாள் விஷயமா கேட்கறதுன்றது எவ்வளவு வசத்தின்னு நமக்கு இங்க புரிய வைக்கிறார். அந்த பாவை நோன்புக்கு என்னெல்லாம் விதிகள்னு நான் சொல்றேன், நீங்க கேளுங்கோ அப்படிங்கிற. கேட்கறது அப்படின்னா அதுல மூணு வகை உண்டு. கேட்கறது அப்படின்னா திருப்பாவையே நான் இன்னைக்கு கேட்டேன் அப்படின்னா நான் காதால கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். அது லிசனிங், கேட்கறது. உனக்கு ஆண்டாளை பத்தி தெரியுமான்னு என்ன கேட்டார் அவர் அப்படின்னு சொன்னா அது கேட்கறது, க்வெஷனிங், வாயால கேட்கறது. கிருஷ்ணன் சொன்னபடி கோபியர்கள் கேட்டனர் அப்படின்னா சொல்படி கேட்பது, ஃபாலோயர்ஸ். ஆக இங்க ஆண்டாள் சொல்ற கேளீரோ அப்படின்றது என்னன்னா காதால கேட்கறது இல்ல, கேட்டு அதன்படி நடப்பது அப்படிங்கறதுக்காக தான் கேளீரோன்ற பதம் இந்த பாசுரத்துல ரொம்ப முக்கியமான பதம். பார்க்கடலுள் பையத்துயின்ற, பார்க்கடல்ல துயில் கொண்டுள்ள பெருமாளை, அதாவது மத்திய க்ஷீர பயோதிசேஷ சயனே அப்படின்னு பெருமாள் தூங்குற அழக வர்ணிக்கிறது. எல்லா ஆழ்வார்களையும் மயக்கின திருக்கோலம் எது அப்படின்னா இந்த சயன திருக்கோலம் தான். தொண்டரடிப்புடி ஆழ்வார் சாய்க்கிறார், கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்வேன் அப்படிங்கிற. இந்த குடதிசை முடியை வைத்துல உடல் என கூறுகுமாலோங்கிறார். அப்படிப்பட்ட பெருமாளை சேவிக்கும் போது எனக்கு உடல் என கூறுகுமாலோன்ற உருகி போறது அப்படியே. அந்த அந்த மாதிரியான ஒரு திருக்கோலம் பார்க்கடலுள் பையத்துயின்ற அப்படின்னு. பையத்துயின்ற, பைய அப்படின்னா மெதுவாக, அது என்ன பெருமாள் மெதுவா தூங்குறார் வேகமா தூங்குறாருன்னெல்லாம் ஒண்ணு உண்டா, அது என்ன மெதுவா தூங்குறார் அப்படின்னா பெருமாள் ரக்ஷணத்துக்காக வரும்போது வேகமா வருவாராம், ஆனா யோக நித்திர கொள்ளும் போது பையத்துயின்ற, எந்த விதமான கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்குறார். ஏன் அப்படின்னா இப்பதான் ஆண்டாள் பூமியில இருக்காளே, அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு அவருக்கு தெரிஞ்சதுனால பையத்துயின்ற அவர் நிதானிச்சு தூங்கின்னு இருக்கார். அந்த அந்த பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படிங்கிறார். அந்த கீதையில வந்து கிருஷ்ணர் சொல்லுவார், மத்த பரதரம் நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா அப்படின்னு, என்னை விட ஒரு உயர்ந்த விஷயம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு கிருஷ்ணனே சாய்ச்சிருக்கார். அந்த உயர்ந்த விஷயம், உயர்ந்தவன் எல்லா விதத்திலையும் உயர்ந்தவன் யாருன்னா அந்த பரமன். அந்த பரமன் அடி பாடி, அவனுடைய அடியை பாடி, திருவடியை பாடி அப்படின்னு சொல்றான். ஏன்னா பெருமாளோட திருவடிக்கு இணை எதுவுமே கிடையாது. பெருமாளோட திருவடி தான் எல்லாருக்கும் தஞ்சம். திருவடியில தான் ஸ்ரீதேவி, பூதேவி, பாதுகா தேவி எல்லாருமே இருக்கா. இந்த திருவடிய பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம பாதுகா சாஸ்திரம் பூர்த்தியாவே தான் சொல்லணும் அதுக்கு. ஆக அந்த பெருமாளோட திருவடிய பாடுறதுதான், திருவடியை நாடுறதுதான் நமக்கு உச்சிதம்னு இங்க ஆண்டாள் நமக்கு தெரிவிக்கிறார். பரமநடி பாடி, இந்த அந்த அடிப்பாடி அப்படிங்கறதுக்கே நம்ம பெரிய ஒரு வியாக்கியானம், நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு, பெருசா விவரணங்கள் கொடுக்கலாம். ஆனா இன்னும் நிறைய இடத்துல அவ வந்து சொல்ல போறா திருவடிய பத்தி, அங்கங்க நம்ம அதான் அனுபவிக்கலாம். நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி, அதாவது விரத காலத்துல ஆகார நியமம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன்னு இருக்கிறவாளுக்கு இந்த சாப்பாடு, இந்த வெண்ணெய், நெய், பால், இந்த மாதிரி போகியமான விஷயங்கள் எல்லாம் பெரிய ரொம்ப முக்கியமா இருக்கவே இருக்காது. அவளுக்கு இருக்காது, நமக்கு இருக்க கூடாதுன்னு ஆண்டாள் இங்க சாய்க்கிறார். பெரியாழ்வார் சாய்ச்சிருக்கார், உண்ணானால் பசியாவதொன்றில்லை ஓவாதே நமோ நாராயணாவென்றுன்னு. பெருமாளோட பேரை சொன்னா பசியே எடுக்காதான், பெருமாளோட பேரை சொல்லாதனால்தான் பசியே எடுக்கும். அப்படி இருக்கணும், அந்த விரத காலத்திலேயாவது நம்ம அப்படி இருக்கணும் அப்படிங்கிற. இதுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான காரணம் என்ன அப்படின்னா, கரந்த நற்பாலும் தயிரும் கடைந்துரி மேல் வைத்த வெண்ணெய் பிறந்ததுவே முதலாக பெற்றதையே நம்பிரானேன்னு அராழ்வார். அதாவது கிருஷ்ணர் பிறந்ததுக்கு அப்புறமா இந்த கரந்த நற்பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் கிருஷ்ணனை சேர்ந்த வஸ்துவா போயிருது. அதனால இதெல்லாம் மத்தவாள்லாம் ஆசையே படக்கூடாது, ஏன்னா இது மொத்தம் கிருஷ்ணனுக்கே அப்படிங்கறதுனால அதையும் நாங்க கிருஷ்ணனுக்கே சமர்ப்பிக்கிறோம், நெய்யுண்ணும் பாலுண்ணும் அப்படின்றான். ஆக இந்த மாதிரி போகமான விஷயங்கள்ல எல்லாம் மனசை செலுத்தாம விரதம் அப்படின்றது, இன்னைக்குமே நம்ம ஏகாதசி விரதம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நெய் பால் இதெல்லாம் சேர்த்துக்கிறதே கிடையாது. ஆக விரதம்னு ஒண்ணு வந்தாச்சுனாலே நெய்யுண்ணும் பாலுண்ணும்னு இருந்து நாட்காலே நீராடி, நீராடுதல் அப்படிங்கறதுலயும் அனுஷ்டானத்தை சொல்லித்தரான். அதிகாலையில நீராடணும். இந்த நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இன்னொரு அர்த்தம், குளிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எதையும் சாப்பிட மாட்டோம். குளிக்கிறதுக்கு முன்னாடி நீராகாரம் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம், நெய் பால் இதெல்லாம் நாங்க எதையுமே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஆண்டாள் வந்து இங்க சாய்க்கிறதா வியாக்கியானம். ஆக இந்த நீராடுதல் அப்படின்றது முடிச்ச உடனே பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மள அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்கும். அதுவும் இவாள்லாம் ஆயர்குல பெண்கள், சின்ன பெண்கள் அப்படிங்கறதுனால நிச்சயமா இவாள் அழகுபடுத்திக்கிறது தான் அடுத்தது அவளோட நோக்கா இருக்கும். அதனால அடுத்த அடி எடுக்கிறா, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் அப்படிங்கிறா. அதாவது இந்த அலங்காரங்கள், இந்த மாதிரி படாடோபங்கள், அலங்காரங்கள் இதெல்லாம் எதுவுமே கூடாது. ஏன்னா இதுக்கெல்லாம் பெருமாள் மயங்கவே மாட்டார். நீ அழகா இருக்கியா, நீ எப்படி இருக்க, அதெல்லாம் பெருமாளுக்கு வேண்டவே வேண்டாம். பெருமாளுக்கு அவர் எதிர்பார்க்கறது பக்தியை மட்டும்தான். இந்த மாதிரி வெளிப்பூச்சுக்கள் எல்லாம் நம்மளுடைய திருப்திக்காக நம்ம பண்ணிக்கிறோம், பொதுவில் அடுத்த வாழை அட்ராக்ட் பண்றதுக்கோ அல்லது நம்மளோட சந்தோஷத்துக்காகவோ பண்றது தான் இதெல்லாம். இது எதுவுமே விரத காலத்துல கூடாது. மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு ஆண்டாள் வந்து சாய்க்கிறார். ஒரு கன்யா பொண்ணு மலரிட்டு நாம் முடியும்னு சொல்றது கரெக்டா? மலர் சூடுதல் அப்படிங்கறது ஒரு சுமங்கலித்துவம் இல்லையா? அதை போய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா, அது போகவஸ்துவா இருக்கிறதுனால அதை தவிர்க்கிற ஆண்டாளிங்க. இன்னைக்கும் ஏகாதசி அன்னைக்கு நம்ம பூ வச்சுக்கிறதுன்ற பழக்கம் கிடையாது. ஆனா ஆண்டாளோட வாக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா அவளோட ஆசை என்ன அப்படின்னா, இப்ப அவ ஆய்குல பெண்ணாதான இருக்கா, பாகவதத்துல சாய்ச்சிருக்க கிருஷ்ணன் வந்து தானே ஆசையா வந்து கோபிகைகளுக்கு வந்து பூ வச்சு விடுவானோ, அத மாதிரி ஒருவேளை கிருஷ்ணன் வந்து வச்சு விடுறதா இருந்தா நாங்க வச்சுப்போம், மலரிட்டு நாம் முடியும், நாங்களா வச்சுக்க மாட்டோம், ஆனா கிருஷ்ணன் வச்சு விடுறதா இருந்தா எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சாய்க்கிறா. அதனாலதான் மார்கழி மாசத்துல கோவில்ல நம்ம பூ வாங்கி வச்சுக்கிறதுன்றது பெரிய தோஷம் கிடையாது. ஏன்னா அது பெருமாள் நமக்கு கொடுக்கற பூங்கிறதுனால கோவில்ல நம்ம பூ, பெருமாளோட பூவை வச்சுக்கிறது, கோவில்லன்னு இல்லை, பொதுவாவே பெருமாளுக்கு சாத்திட்டு வச்சுக்கிறதுன்ற பூவுல தப்பு இல்லை. ஏன்னா அது பெருமாளே நமக்கு கொடுக்கறதுன்ற கணக்குனால இங்க ஆண்டாளோட வாக்கு மலரிட்டு நாம் முடியும். அடுத்தது செய்யாதன செய்யும் அப்படிங்கிற, செய்யக்கூடாததை நாங்க செய்ய மாட்டோம். பரதன் சொன்னான் இல்லையா, அண்ணான் இருக்கும் போது தம்பி ஒரு நாளும் நாடாளக்கூடாது, அந்த மாதிரி பரதன் சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருந்தா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு. எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அகிருத்திய கரணம், கிருத்திய அகரணம், பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அகசியாபச்சாரம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அகிருத்திய கரணம்ன்றது என்னது, மத்தவாளை ஹிம்சை பண்றது, இல்ல பணத்துக்காக ஸ்தோத்திரம் பண்றது, இல்ல மத்தவாளோட பொருளை அபகரிக்கிறது, அதெல்லாம் பண்றது அகிருத்திய கரணம். கிருத்திய அகரணம் அப்படின்னா நமக்குன்னு விதிக்கப்பட்ட அந்த செயல்களை, நம்ம வர்ணாசிரம தர்மத்துக்கு உட்பட்டு நாம பண்ண வேண்டிய அனுஷ்டானங்களை சரியான காலத்துல நம்மளால முடியும்னு இருக்கும்போது கூட பண்ணாம இருக்கிறது கிருத்திய அகரணம். பகவத அபச்சாரம், பெருமாள் கிட்ட அபச்சாரப்படுறது, பாகவத அபச்சாரம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பண்ணக்கூடிய அபச்சாரங்கள், அகசியாபச்சாரம், காரணமே இல்லாம பெருமாள் விஷயம் பாகவத விஷயம் அப்படின்னா அதுல வந்து கேட்டுக்காம இருக்கிறது, ஆச்சாரிய அபச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அகசியாபச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றான். செய்யாதன செய்யும், தீக்குறளை சென்றோதும், ஒரு சாதாரண சின்ன குரல், குரல் அப்படின்னா வார்த்தை, அந்த வார்த்தையானது தீ மாதிரி வேகமா பரவி அந்த தீயானது அத்தனையுமே அழிச்சிடும்னு புரிய வைக்கிறதுக்காக அவ உபயோகப்படுத்துற பதம் தீக்குறள் அப்படின்னு ஒரு பதம். சென்று ஓதும் அப்படின்னா ஓதுதல் அப்படின்னா திருப்பி சொல்லுதல், ஒருத்தர் சொன்னதை கேட்டது திருப்பி சொல்றது. ஆக இங்க அவ என்ன சாய்க்கிறா, நாங்களாகவும் பேச மாட்டோம் திருப்பியும் சொல்ல மாட்டோம் சென்று ஓதும் அப்படின்னு. சென்று ஓதும் இன்னொரு அர்த்தம் என்னன்னா வீடு வீடா போய் பேச மாட்டோம், ஏன்னா ஆழ்வாரே சாய்ச்சிருக்க நெருப்பு வேண்டி சென்று இறை பொழுது அங்கே பேசி நின்றேன்னு அந்த காலத்திலேயே அந்த வழக்கம் இருந்ததுனால, அப்படி பேச ஆரம்பிச்சா காலம் போறதே தெரியாம வம்பு பேசிட்டே இருப்போங்கிறதுனால நாங்களாவும் பேச மாட்டோம் இன்னொரு இடத்துக்கு போயும் பேச மாட்டோம் அப்படின்னா. இப்ப இல்ல நாங்கள்லாம் வாட்ஸ்அப்ல இருந்த இடத்துல இருந்தே பேசுறமேனா அதுவும் கூடாது, ஏன்னா தீக்குறளை சென்று ஓதறது இல்ல, ஓதறதே தப்பு, அது எப்படி இருந்தாலுமே தப்பு அப்படிங்கறதுனால அதையும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற. ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, அதாவது குருவுக்கு நம்மளுக்கு கத்து கொடுக்கற குருவுக்கு கொடுக்கறது அப்படிங்கறது ஐயம், சன்னியாசி பிரம்மச்சாரிகளுக்கு கொடுப்பது பிக்ஷை, நாம்ளே கொடுக்கறது ஐயம், அவ கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தா அது பிக்ஷை, கேட்டும் கொடுக்கலன்னா அது ரொம்ப கேவலம். ஏன்னா தமிழ்ல வந்து ஒரு செய்யுள் சொல்வா, ஈயென இறப்பது இழிந்தது ஈயே நின்றல் அதனினும் இழிந்தது, கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தது கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்ததுன்னு. இந்த ஆந்தனையும் கை காட்டி அப்படின்றது என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும், அதாவது வாங்கிக்கிறவா வந்து நீ கொடுத்தது போதல அப்படின்னு சொல்லாதபடிக்கு நம்ம அந்த அளவு கொடுக்கணும். ஆக ஐயமும் கொடுக்கணும் பிச்சையும் கொடுக்கணும் ஆந்தனையும் நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கணும். யாதவா பிதயத்துல இதுல நம் சுவாமி எடுத்திருப்ப சந்திரவம்சத்து ராஜாக்கள்ல எப்படி இருந்தா அப்படின்னா ஒரு பெரிய கியூ நிக்குமா அவர்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்காக, பரிசுகள்லாம் வாங்கிக்கிறதுக்காக, தானங்கள்லாம் வாங்கிக்கிறதுக்காக. அப்ப முதல்ல ஒருத்தருக்கு கொடுத்த உடனே அந்த கியூவே காலி ஆயிடுமா, அந்த பெரிய வரிசையே முடிஞ்சு போயிடுமா. ஏன் முதல்ல ஒருத்தருக்கு தானே கொடுத்த மீதி இருக்கிறவாள்லாம் காணமே அப்படின்னா, அந்த முதல்ல வாங்கிண்டாரே அவரே அவருக்கு பின்னாடி இருந்தவா அத்தனை பேருக்கும் கொடுக்கற அளவுக்கு வசதியானவரா ஆயிடுறாராம், அந்த அளவு முதல்ல நிக்கிறவருக்கே அவ்வளோ கொடுக்கறாளாம், அப்பேற்பட்ட வம்சம் அது அப்படின்னு சந்திரவம்சத்தை பத்தி சொல்லும் போது யாதவா பிதயத்துல நம் சுவாமி எடுக்கிறார். ஆக கொடுக்கறது எப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கணும், ஆனா நம்மளால அந்த மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும். ஆக இந்த மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி, உய்யுமாறு எண்ணி அப்படின்னா உய்யும் வகையை இங்க சொல்றான், இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம உஜ்ஜீவிக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்றான். உய்யும் ஆறு அப்படின்னு அதை பிரிச்சோம்னா இந்த ஆறு விஷயங்களை கண்டிப்பா பண்ணணும் அப்படின்றா. எந்த ஆறு விஷயங்கள் அப்படின்னா அது ஆறு அங்கங்களை கொண்ட பிரபத்தின்னு ஒரு வியாக்கியானம், ஆறு பதம் கொண்ட துவயம் அது அனுசந்தானம் பண்ணணுங்கிறது வியாக்கியானம். இந்த பாசுரத்திலேயே ஆறு விஷயங்கள் அவ சொல்லியிருக்கா, பரமனடி பாடணும்ன்றது முதல், உண்ணுதல்ல தவிர்க்கப்பட வேண்டியதுன்றது ரெண்டாவது, நீராடுதல் மூணாவது, அலங்காரங்களை தவிர்த்ததுன்றது நாலாவது, செய்யக்கூடாதது செய்யாமல் இருப்பது, அதுக்குள்ளேயே இந்த தீக்குறளும் வந்துடுறது செய்யக்கூடாததுன்றதுல. ஆக அது அஞ்சாவது, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டின்னு ஆறாவது, உய்யும் ஆறு எண்ணி, இந்த இந்த ஆறுத்தையும் நம்ம பண்ணோம்னா நம்மளால உஜ்ஜீவிக்க முடியும் அப்படின்னு உய்யுமாறு எண்ணி உகந்து அப்படின்னா. உகந்து, உகந்துன்னா மனஸ்பூர்வமா பண்ணணும், பிரியத்தோட பண்ணணும், இது நம்ம கிருஷ்ணனுக்காக நம்ம பண்றதுன்ற ஆசைக்காக பண்ணணும். இது பண்ண சொல்லிட்டா ஆண்டாள் சொல்லிட்டா இது கடமைக்காக பண்றேன், இது ஏதோ வேகமா சொல்லி முடிச்சு பண்ணி முடிச்சுடுறேன் ஒரு வழியா, அந்த மாதிரி எண்ணம் இல்லாம இத ஆசையா பண்ணணும் அப்படிங்கறதையும் இங்க உகந்து அப்படின்ற பொருளால நமக்கு சொல்றான். ராஜசுயாகம் நடந்திருந்தப்போ யுதிஷ்டிரன் பண்ற ராஜசுயாகம், அப்ப ததியாராதனை பண்ணிட்டு இருக்கார், அப்ப பீமன் பந்தியில எல்லாருக்கும் சாப்பாடு சாய்ச்சின்னு இருக்கும் போது அந்த முனிவர்கள் ரிஷிகள் அவள்லாம் சாப்பிடுறா, அவள்லாம் கொஞ்சம் தான் சாப்பிடுவா, பீமன் சாப்பிடுற அளவுக்கு யாராலையும் சாப்பிட முடியாது, ஆக பீமனுக்கு சாய்க்கும் போது என்ன தோன்றதா, இவெல்லாம் என்ன இத்தினுண்டு இத்தினுண்டு சாப்பிட்றா, நம்ம நன்னாவே பரிமாறலன்னு நினைச்சுக்க போறாள், இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ அப்படின்னு மிரட்டி மிரட்டி எல்லாருக்கும் ஜாஸ்தி ஜாஸ்தி போடுறோம். அவளால சாப்பிட முடியல, பீமனை எதிர்த்தும் பேச முடியல. அப்ப கிருஷ்ணர் கிட்ட வந்து எல்லாரும் புலம்புறா, இந்த மாதிரி பீமன் படுத்துறானே அப்படின்ட்டு. பீமன் வந்து, நான் நல்லா எண்ணத்தோட தானே பண்றேன், எல்லாரும் நிறைய சாப்பிடணும்னு தானே பண்றேன், இவெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்றா அப்படின்ன உடனே கிருஷ்ணர் சொல்றாரு, இங்க பக்கத்துல ஒரு மலை இருக்கு, கந்தமாதனம்னு ஒரு மலை இருக்கு, அங்க ஒரு மகரிஷி இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்புறார் கிருஷ்ணர். அப்ப பீமன் போய் அங்க பார்த்த உடனே அந்த மகரிஷி வாயை திறந்து பேச ஆரம்பிச்சாருன்னா வாயிலேந்து அப்படி ஒரு துர்நாற்றம் அடிக்கிறதாம். பீமனால் அவர் மகரிஷியா போயிட்டார், பீமனால ஒன்னும் சொல்ல முடியல. ஆனா அங்கேந்து வந்து கிருஷ்ணர் கிட்ட சொல்றார், அவர்கிட்ட போய் என்ன பேச சொன்னியா, அவரோட நின்றுட்டு என்னால பேசவே முடியல, ஏன் அவர் வாயிலேந்து அவ்வளவு துர்நாற்றம் இருக்கு அப்படின்ன உடனே அப்ப கிருஷ்ணர் சொல்றார், இதே மாதிரி ஒரு தடவை அவர் பந்தி பருமாறும் போது மொத்த பேரையும் வெசுண்டே பரிமாறினர், கோபத்தோட பரிமாறினர், அதனால வந்த அந்த பாகவத அபச்சாரமானது அவருக்கு அந்த துர்நாற்றம் இன்னும் போகாம இருக்கு அப்படின்னு உடனே பீமனுக்கு புரிஞ்சிருது. ஆக எந்த ஒரு வேலையை பண்ணும் போதும் நம்ம திருப்திக்காக இல்லாம எதிராளியோட திருப்திக்கு, அது பாகவதர்களா இருக்கலாம் இல்ல பெருமாளா இருக்கலாம், பெருமாளோட திருப்திக்கு பண்ணணும், பாகவதர்களோட திருப்திக்கு பண்ணணும்ன்றதுதான் உகந்து அப்படின்ற பதத்தால நமக்கு இங்க புரிய வைக்கிறார். ஆக இந்த உகந்து அப்படின்னா எதை பண்ணாலும் மனஸ்பூர்வமா பிரியத்தோட திருப்தியோட எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதா அதை உகந்து பண்ணணும் அப்படின்னு இந்த பாசுரம் மூலமா தெரிவிக்கிறான். ஒரு மகாத்மா அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனசு ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன் ஏக்கம் மகாத்மனாம் அப்படின்வா. மனதாலும் வாக்காலும் சரீரத்தாலும் ஒரே மாதிரியான சிந்தையிலிருந்து ஒரே மாதிரியா பேசணும், ஒரே மாதிரியா செய்யணும். அதை இந்த பாசுரத்துல நமக்கு அழகா கொடுத்துருக்கா. நம்மளுடைய ஐம்புலன்களும் பெருமாள் விஷயமாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, கண் என்ன பண்ணணும், மையிட்டெழுதோம் அப்படின்ட்டா. எங்களோட கண்ணுன்றது பெருமாளை பாக்கிறதுக்கு தானே தவிர அலங்காரத்துக்கு இல்ல. காது என்ன பண்ணணும், கேளீரோ அப்படின்னா பெருமாள் விஷயங்களை கேட்கறதுக்கு. வாய் என்ன பண்ணணும், பரமனடி பாடணும், ஆனா தீக்குறளை சென்றோதும், வாய் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு சொல்லி கொடுத்தா. மூக்கு என்ன பண்ணணும், மலரிட்டு நாம் முடியும், இந்த வாசனை திரவியங்கள் வாசனை பொருட்கள் இதிலெல்லாம் முகர்ந்து போகத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னா. இந்த சரீரமானது எதுக்கு பிரயோஜனப்படணும், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி மத்தவா எல்லாரும் முகந்து இருக்கிற அளவுக்கு இந்த சரீரமானது மத்தவாளுக்கு பிரயோஜனப்படக்கூடியதா இருந்ததுன்னா நம்மளுடைய மனசானது நிம்மதியா இருக்கும், அதுதான் உய்யும் வகைய தெரிவிக்கும் நமக்கு. அப்ப எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும், அப்ப நம்மளும் மகாத்மாவா ஆக முடியும். மனஸ் ஏக்கம் வச்சஸ் ஏக்கம் கர்மன் ஏக்கம் மகாத்மனாம நம்மளாலையும் ஆக முடியும் அப்படின்னு இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு சொல்றாடியே. இதுல முதல் பாசுரத்துல பார்த்தோம்னா நாராயணனே அப்படின்னு சொன்னதுனால பெருமாளோட அஞ்சு நிலைகள்ல பரம் அப்படின்ற நிலைய நாராயண பதத்தினால போன பாசுரத்துல நமக்கு தெரிவிச்சா. பார்க்கடலுள் பையத்துயின்ற அப்படின்னு சொன்னதுனால வியூகம்ன்ற நிலைய இந்த இடத்துல இந்த பாசுரத்தின் மூலமா நமக்கு தெரிவிக்கிறார். இன்னும் பின்னாடி வரப்போற பாசுரங்களை மீதி நிலைகளையும் தெரிவிக்க போறார். ஆக இந்த பாசுரத்தின் மூலமா இந்த நோன்புக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கான அந்த கிரமங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிற ஆண்டாளடியே. கவிதார்க்கிக சின்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.